அடியேன் கொடுத்து வச்சேன், ஜென்மம் அதுக்க எடுத்து வச்சேன். அபிஷேக நேரத்தில் அம்பாளை தரிசிக்க அடியேன் கொடுத்து வச்சேன், ஜென்மம் அதுக்க எடுத்து வச்சேன். கண்ணேவா கரையேறிவா, கண்ணேவா கரையேறிவா, அம்மா தாயேவா புண்ணியம். அபிஷேக நேரத்தில் அம்பாளை தரிசிக்க அடியேன் கொடுத்து வச்சேன், ஜென்மம் அதுக்க எடுத்து வச்சேன். காண கண் போடி போதாதடி, கண்ணி நீராடின ஆடை வேண்டாமோ மறைக்க உடல் முழுக்க, அதை கேட்டால் கொடுப்பேன் நானே. ஆடி அம்மா சக்கர கட்டி குருவாசம் வீசும் சந்தன பெட்டி, காதல் இன்னும் மத்தளம் கொட்டி நாம் கலந்தால் என்ன சித்திர குட்டி. அபிஷேக நேரத்தில் அம்பாளை தரிசிக்க அடியேன் கொடுத்து வச்சேன், ஜென்மம் அதுக்க எடுத்து வச்சேன். கண்ணேவா கரையேறிவா, அம்மா தாயேவா புண்ணியம். மஞ்சள் தேய் கட்டுமா, மேனி நோகாமல் மெல்ல போட்டு மஞ்சள் தேய் கட்டுமா. அதுக்கு இப்போது வசதி அடி வசந்தி, துணை வருமோ இது போல் பொருந்தி. காதல் வந்து கெட்டது புத்தி, அழ கவலை என்ன மத்தத பத்தி. கண்ணாரெண்டில் முத்திரை குத்தி என கொஞ்ச வேண்டும் கண்ணியொருத்தி. அபிஷேக நேரத்தில் அம்பாளை தரிசிக்க அடியேன் கொடுத்து வச்சேன், ஜென்மம் அதுக்க எடுத்து வச்சேன். கண்ணேவா கரையேறிவா, கண்ணேவா கரையேறிவா, அம்மா தாயேவா புண்ணியம். அபிஷேக நேரத்தில் அம்பாளை தரிசிக்க அடியேன் கொடுத்து வச்சேன்.